தெரிவது தேவதையா. ஒளியிலே தெரிவது தேவதையா. உயிரிலே கலந்தது நீ இல்லையா. இது நெசமா நெசமில்லையா, நினைவுக்கு தெரியலையா. கனவிலே நடக்குதா, கண்களும் காண்கிறதா காண்கிறதா. மொழியிலே தெரிவது தேவதையா தேவதையா தேவதையா. தேவதையா தேவதையா.